கொடுத்தேன், கை குனிங்க வளையலிட்டேன். மலர் கொடுத்தேன், கை குனுங்க வளையலிட்டேன். மங்கை என்றன் ராஜாத்திக்கு நானே, இது ஒரு சீராட்டம்மா, என்னையும் தாலாட்டம்மா. மகனோ மகளோ பிறக்கும் என் வீடு நலமாக, மடியில் தவழும் உருவம் என் தந்தை முகமாக, இது ஒரு சீராட்டம்மா, என்னையும் தாலாட்டம்மா. மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன். மங்கை என்றன் ராஜாத்திக்கு நானே, இது ஒரு சீராட்டம்மா, என்னையும் தாலாட்டம்மா. உன் பிள்ளைத்தேன் சின்னமோ, மாதங்கள் பரமாக உருவானதோ, மகராணி முகமின்று மெருகேறுதோ, ஆடாத பொன்னாடு ஆடாத பெண் பாங்கு பாடு. மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன். மங்கை என்றன் ராஜாத்திக்கு நானே, இது ஒரு சீராட்டம்மா, என்னையும் தாலாட்டம்மா. என் பாட்டில் ஒரு ராகம் உண்டானது, என் வீட்டின் எண்ணிக்கை துண்டானது, தன் கைகள் கொட்டட்டும் என் செல்வமே, தாயாக ஆகட்டும் என் தெய்வமே. ஆடாத பொன்னுஞ்சலாடு பாடாத தென்பாங்கு பாடு. கல்யாண மகராசி தாயாகிறாள், கண்ணான மணவாணம் சேயாகிறான். கல்யாண மகராசி தாயாகிறாள், கட்டில் கொண்டால் அங்கு நான் பிள்ளையே, தொட்டில் கண்டால் அங்கு என் பிள்ளையே. ஆடாத பொன்னுங்களாடு பாடாத தென்பாங்கு பாடு. மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன். மங்கை என்றன் ராஜாத்திக்கு நானே, இது ஒரு சீராட்டம்மா, என்னையும் தாலாட்டம்மா.